கை நீரின் பயணம் இது. வழிவிடு வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. வாழ்த்தினே வருகிறே ஞாபகத்தை கோத்தே. தன் சாலைகள் நெடுகில் பூவிடும் மரங்களை வளர்க்கிற உரிமை கொண்டே எதிர்த்திசை தூரமே பயணம் இது.